அபீதிஸ்தவ. சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்திருந்த காலத்தில் திருக்கர்களின் படையெடுப்பு ஏற்பட்டது. பெரிய பெருமாளுக்கு கல்திரை சாத்திவிட்டு நம்பெருமாளை எழுந்தருளப் பண்ணிக் கொண்டு வைணவ பெரியோர்கள் ஸ்ரீரங்கத்தை விட்டு அகன்றனர். சுவாமி தேசிகன் கர்நாடக தேசத்தில் சில காலம் எழுந்தருளியிருந்தார். அரங்கனை பிரிந்த துக்கம் அவரை வாட்டியது. திருவரங்கம் பழையபடி ஒளிவு பெற வேண்டுமென்ற அவா எழுந்தது. சாதனமும் பயனும் அரங்கனே என துணிந்த சுவாமி தேசிகன் அவனையே சரணடைந்தார். பயத்தை போக்க அருளி செய்த ஸ்தோத்திரமானதால் இது அபீதிஸ்தவம் என பெயர் பெற்றது. சுவாமி தேசிகனது பிரார்த்தனை நிறைவேற சங்கல்பித்தான் சர்வேஸ்வரன். செஞ்சி பகுதியை ஆண்டு கொண்டிருந்த கொப்பநாதியன் என்ற சிற்றரசனை வியாஜமாக்கி துருக்கர்களை விரட்டினான். சுவாமி தேசிகனின் பாரிப்பின்படி பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் இணைந்தார்கள். ஸ்ரீரங்க ஸ்ரீ புத்துயிர் பெற்றது. இந்த ஸ்தோத்திரத்தை நாள்தோறும் பக்தியுடன் பாராயணம் செய்பவர்களுக்கு தலைகள் நீங்கி நினைத்த காரியம் நிறைவேறும் என்பர். 29 ஸ்லோகங்களை கொண்டது இந்த ஸ்தோத்திரம்.